சகி நின்று நீல மிழிகளில் கடலாழமின்னு கண்டு ஞான் ி கடலாழமின்னு கண்டு ஞாகி மாமோகமாம் தெளிநீலவானமாய் புதுமஞ்சு நீரிலாளுமீ புலற்கால நாளமென்ன போ சுண்டினகள் நின்று பேரின் மந்திர ஜபமாலையாய் எண்மிழிகளின் சுஹாசம் மின்னுமிரு போய் ககள் விரகமுகில் வாடில் இந்திரதனுசாயினி சகி நின்று நீல மிழிகளி தெளிநீலவானமாய் ஞான் புதுமஞ்சு நீரிலாளுமீ புலற்கால நாளமென்ன போ வழி தோறுமேதோ மலர் வசமாய் ஞான் கண்டு கொதி கொண்டு ஞான் என் ஹிருதய தந்திரில் கடலாழமின்னு